முதிர்ந்தோல கங்காதரன் உபதேசம் சுவாமி மலையில் பனி நீரில் மிருதுமேனி அபிஷேகமாய் முருகேசன் கருணாமயன் அழகேசன் முருகன் திருமணம் வள்ளிமலையில் வள்ளியாகும் தனிமொழியை கைப்பிடித்து வேல் வள்ளியாகும் தனிமொழியை கைப்பிடித்து தெளித்தது அசுரரோடு யுத்தம் செய்து விஜயித்தது நாலு வேதம் பூத்துலஞ்சது ஸ்ரீ முருகன் ஆறு சாஸ்திரம் உலகினேகி சண்முகன்றே மதுரமாகும் வேல் என்னே முருகனேந்தும் பிரணய வேல் வேல் லபித்தது திருத்தணி மலவள்ளி சகிதனாய் வள்ளி மலை மணமலராய் ஜீவவேல் சூரனோடு ரணம் நடத்திய திருச்செந்தூர் முதிர்ச்சோல கங்காதரன் உபதேசம் சுவாமி மலையில்